குமுதா, பா, பழைய ஸ்கூல் வேணும் மாதிரி ஆயிட்ட. தம்பி சொல்லுங்க ஜி. ஒரு உதவி செய்யணும் நீங்கள் எனக்கு. சொல்லுங்க ஜி, பண்ணலாம் ஜி. அந்த எஃப்எஸ் ப்ராட் வினு என்ற மகளுக்கு பின்னால் சுற்றி கொண்டு திரிகிறான் அவன். கொஞ்சம் ஆள் சரியில்லாத மாதிரி கிடக்குது. ஏனென்றா பாடுற பாட்டுகளில் கொக்கை நதி இதெல்லாம் பாடிக்கொண்டு திரிகிறான். அவனை முடிக்கணும். எனக்கு ஒரு ரவுடி தேவை தம்பி. சொல்லுங்க ஜி, இப்போ நான் என்ன பண்ணணும்? அதுதான் தம்பி, அவன் அந்த ஆள் சரியில்லை. அந்த எஃப்எஸ் ப்ரோட் எனக்கு பயமாக இருக்குது. இந்த மகளின் வாழ்க்கையை நினைக்க அவனை முடிக்கிறதுக்கு ஒரு ரவுடி தேவை தம்பி. ஹெல்ப் பண்ணிவிடும். சொல்லுங்க ஜி, இப்போ நான் என்ன பண்ணணும்? ஏட செம்மறி பயலே, உனக்கு நான் கதைக்கிறத விளங்குது இல்லையா? ரவுடிகிட்ட கூட்டிகிட்டு போக சொல்கிறேன். சொல்லுங்க ஜி, மண்ணாங்கடிச்சு நிலட்டி கொண்டு நிற்கிறேன். எனக்கு நீ ஒன்றும் சேர்த்து நான் வேறு யாரையும் பார்க்குறேன். விடு.